என் கண்ணு காலங்கல, என் நெஞ்சு வலிக்கல, காதல் கவுந்துதான் போனதால இருக்க மறக்கல, சரக்கு அடிக்கல, காதலி நவுந்துதான் போனதால அந்த கால காதல் போல் இப்போ இல்லையே. இந்த கால காதல் தான் ரொம்ப மாறி போச்சு, எல்லாம் மாறி போனது. நான் தாடி வளர்க்கல, முடிஞ்சு போகல, சோகமாகல, ஒண்ணுமே ஒண்ணுமே உள்ள ஆகல, ஒண்ணுமே ஒண்ணுமே உள்ள ஆகல. சுத்தமா சுத்திதான் ஏதும் மாறல, சிங்கலா இருக்கலாம் தப்பே இல்ல. காதல் கவுந்துதான் போனதால செப்பு மாசத்துல அப்பா தெரியுனால எனக்கு நல்ல வேலை வரவில்லை. எனக்கே எவனும் இல்லையே. இந்த காதல் கீதல் ரொம்ப மாறி போச்சு, நல்ல மாறி போனது. ஏன் அடிக்கல, என்ன ஆனாலும் அவளின் அந்த சத்தம் மட்டும் போதுமே. என்ன தேடி அவன் வரும் நேரமே, தன் முன்னே மின்னல்கள் தாக்குமே. அவளோடு அந்த சில நாட்களை நினைக்காமல் வாழ வழி இல்லையே. எதுக்காக இந்த இடைவேளை, இது என்றும் தேவையே இல்லையே. எனக்கு உன்ன பார்க்கணும் இப்போ. கண்ணு காலங்களே, நெஞ்சு வாலிக்கிலே, காதல் கவுந்துதான் போனதால இதயம் வெடிக்கிலே, சரக்கு அழைக்கிலே, காதலி நவுந்துதான் போனதால நடக்க முடியலை.